அம்மா வணக்கம். உங்களுடைய பதிவை பார்த்தேன், புகைப்படத்தையும் பார்த்தேன். அந்த வரப்பு உயர்த்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதில் காய்கறி பயிர்கள் மற்ற மரப்பயிர்கள் எல்லாம் வைக்கிறத வந்து உடனடியாக தீர்மானிங்க. ஏன்னா அந்த மண் வந்து நல்லா பொளபொளப்பாக இருக்கும், நல்ல உலர்ந்த மண்ணாக இருக்கும். இப்போ வச்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக கன்றுகள்லாம் உயிர் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து எதிர்வரும் மழைக்காலத்துக்கு முன்னாடி பயிரை நட்டு மேலே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மழை பெய்யும்போது பயிரை நட்டிங்கன்னா பயிர் வந்து வெள்ளத்தில் சிக்கிரும். மழைக்கு முன்னாடி ஐப்பசி கார்த்திகையில் கூட ஒரு 30 நாள் 35 நாள் பயிராக நீங்கள் நடவு வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த பயிர் மேலெழும்பி வந்துடும். மழை பெஞ்சாலும் மழைக்கு மேலே கிளம்பி வரும். சரியா, நீண்ட சம்பா ரகங்களாக நடுங்க. அப்போ தான் பெய்கிற மழையை பூரா நிலத்தில் நிறுத்த முடியும். சரியா, இதை வந்து நம்ம குழு நண்பர்கள் அனைவரும் நினைவில் வச்சுக்கணும். மழைக்காலத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக பயிர் வச்சு பயிர் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான வளர்ந்த நிலையில் இருக்கணும். அந்த மாதிரி நான் நினைவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் மழைக்காலத்தில் போய் பெய்கிற தூய்மையான மழை நீரை முழுவதுமாக மண்ணில் நிறுத்த முடியும். இந்த மழை நீர் தான் எதிர்வரும் காலத்தில் நம்ம அப்படியே வங்கியில் போட்ட பணம் மாதிரி நம்ம நிலத்துலேருந்து வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து செலவு பண்ணிக்க முடியும். சரியா, நிலத்தடியில் நீர் வந்து பாதுகாப்பாக இருக்கும். தூய்மையான மழை நீர் கொஞ்சம் கூட கெட்டு போகாமல், அதனுடைய தரம் கெட்டு போகாமல் மிக தூய்மையோடு பூமியில் சேமிக்கிற ஒரே ஒரு வழி இந்த மழை நீரை சேமிக்கிறது தான். அதுதான் நம்ம வரப்புகளில் மற்ற இடங்களில் இருக்கிற பயிரையும் காப்பாற்றும். எதிர்வரும் கோடையில் நமக்கு வேணுங்கிற அளவு நிலத்தடி நீரை நம்ம போர்வெல் மூலமாக எடுத்துக்கிறதுக்கும் பயன்படும். சரியா, இதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பருவம் பட்டம் தப்பினால் நட்டம் அப்படிங்கிற மாதிரி புரட்டாசி பாதி சம்பா நடுகை அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் பழமொழி. அதனால் புரட்டாசி பாதிக்குள்ளே நடவு நம்ம நாற்று கையில் தயாராக வச்சுருந்து நடவு வச்சோம்னா புரட்டாசியிலேருந்து ஐப்பசி 10 தேதிக்குள்ளே அது பயிர் 1 மாதத்து பயிராயிரும். ஏற்கனவே நாற்று வளர்ந்துருக்கும். அப்போது மழை பொழிய பொழிய நம்ம பழைய ரகங்கள் வந்து நல்லா வேகமாக வளரக்கூடிய ஆற்றல் உடையது. அதனால் ஒரு துளி மழை நீர் கூட வீணாகாமல் நம்ம நிலத்தில் சேமிக்க முடியும். இந்த மாதிரி வரப்பை வந்து சரிவாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அந்த சரிவில் உச்சத்தில் அந்த குப்பை உரங்களை போட்டு அந்த சரிவை மூடி அந்த வரப்போட ஒரு பாதிக்கு மேல் பகுதியில் இந்த பயிர் வகைகள்லாம் வச்சிங்கன்னா காய்கறி பயிர்கள் மற்றபடி பழமரங்கள் காய்மரங்கள் இந்த கன்றுகள்லாம் நல்லா குறிப்பிட்ட அளவு இடைவெளியில் நல்லா தாராளமாக சூரிய வெளிச்சம் நல்லா படுற மாதிரி உள்ள உள்ள பயிருக்கும் சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி அமைப்பில் பயிர் வச்சிங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு எதிர்காலமும் பயிர் வளர்கிற சூழ்நிலையும் நல்ல ஒரு லாபமும் நமக்கு கிடைக்கும். சரியா, நன்றி, வணக்கம்.